ராத்திரி என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்ற. நேற்று நீ எங்கிருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு. நிலவுள்ள வரையில், நிலமுள்ள வரையில் நெஞ்சினு வீசு. துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? நீ என் அருகில் வந்து நெளிய, நான் உன் மனதில் சென்று ஒளிய, நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்வு. பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்வு. பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ்க. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்ற. நீ எங்க இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா? என் நெஞ்சம் மறண்டு நிற்கிறதே. நான் சிறு குழந்தையென்று நினைத்தேன், உன் வருகை நாள் வயதறிந்தேன், என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? பட்டிலிடும் வயதில் பட்டிலிட சொன்னால் சரியா சரியா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா? கட்டிலில் இருவரும் குழந்தைகளானால் பிழையா பிழையா? காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். Soon.